श्रीमान वेंकटनाथा हरि कवितार केकेसरी वेदांताचार्य वर्यों में सन्निधर्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकः कृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे प्रपत्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकंपया इक्षुसारस्वन्त्ये वयन्मूर्त्या सर्करायितं विगाहे तीर्थबगुलां शीतलां गुरुसंततिं श्रीनिवासदयां भोधि परीवाह परंपराम் திருவேங்கடமுடையானுடைய தயையை பத்தி பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த தயை இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்ம கிராஸ் ரோட்ஸ் ஜங்ஷன்ல அங்க பகவானே நடுவுல இருந்து யார் யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ அந்த நாலு பக்கமும் தர்மார்த்த காம மோக்ஷங்கள் எதை கேட்கிறவாளுக்கும் அவர் அதை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு, அதுல யார் சரணாகத்தின்னு வந்தாலோ அவ வரத்துக்கு இவர் வந்து ஓடி போய் அவளை பிடிச்சு அவளுக்கு கொடுக்கிறார் அப்படின்றது போன வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான ஸ்லோகம் த்ரிவித சிதசித் சத்தாஸ்தேம ப்ரவிருத்தி நியாமக விஷகிரி விபோ ரிச்சாசாத்வம் பரைரபராஹதாம் கிருபண பரபிருத் கிங்குர்வாண பிரபூத குணாந்தர வஹசி கருணே வைச்சக்ஷண்யம் மதீக்ஷண சாஹசே. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது எவ்வளவோ பக்தர்கள் இருக்கா, பக்தி யோகம் பண்ணவா இருக்கா, ரிஷிகள் இருக்கா, தபஸ்விகள் இருக்கா, ஞானிகள் இருக்கா, ஆனாலும் விட்டுட்டு சரணாகதி அப்படின்னு வந்தவன் பக்கத்திலே பகவான் ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்றது எப்படின்னா, இது ஒரு மதீக்ஷண சாகசே, இது ஒரு சாகசமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பா இல்லையா, இத்தனை பேரை விட்டுட்டு இப்ப இவனை போய் நீ ரட்சிக்கணுமா அப்படின்ற கேள்வி வராதா, இது என்ன நியாயம்னு சில பேர் கேட்க மாட்டாரா, அப்ப சரணாகதி பண்ணிட்டா போறோம் அப்படின்னு வந்துடாதா அப்படின்னா, அந்த சரணாகதி பண்றதுன்னு தோன்றதே ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா அதனால பகவான் அதை ஒரு வியாஜமாகவாது வச்சு நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னா இது ஒரு பெரிய சாகசம். அதுவும் என்ன போல மகா பாபியா இருக்குன்னு கூட பகவான் வந்து இவன் சரணாகதி பண்ணிட்டானேன்னு நமக்கு நம்ம பகவான் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவர் ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றே அப்படின்றது, அந்த கருணை எப்பேற்பட்ட கருணை அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல இங்க மங்களாசாசனம். எப்பேற்பட்ட பகவான் த்ரிவித சிதசித் சத்தா ஹஸ்தேம பிரவிற்த்தி நியாமக, இந்த லோகங்களுக்கு எல்லாம் நியாமகன். சித் அச்சித் அப்படின்னு சித்துல மூணு, அதே மாதிரி அச்சித்திலையும் மூணு மூணு விதமாக இருக்கு. சித்துல வந்து நம்ம சொல்றோம் ஜீவாத்மா அப்படின்னு எடுக்கும் பொழுது பத்தர்கள் முத்தர்கள் நித்தியர்கள் அப்படின்னு, பத்தாத்மா நம்மளை போல இங்க கர்மவசத்தாலே இன்னும் இந்த பூமியிலே இருந்து இந்த கர்மவசத்தினாலே நம்ம இங்க கர்மாக்கள் பண்ணி கொண்டிருக்கவா, இதே பகவான் மோட்சம் அடைஞ்சவா முக்தர்கள் சரணாகதியோ பக்தியோகமோ பண்ணி, இல்ல நித்தியசூரியாகவே அனாதிகாலமாகவே பகவானுக்கு கைங்கரியம் பண்றவா அப்படின்னு அனந்தங்களுடைய விக்ஷுசேனர் போல இருக்கிறவாள்லாம் நித்தியசூரிகள். அவா அத்தனை பேருக்குமே நியாமகனானவன் சர்வேஸ்வரனான பகவான். அதே போல அச்சித் அப்படின்றதுக்கும் இந்த பிரகிருதி காலம் இந்த மூன்று குணங்கள் இதுக்குமே பார்த்தா பகவான் தான் எல்லாத்துக்குமே நியாமகனாக இருக்கான். அப்பேற்பட்ட இந்த சர்வேஸ்வரன் விஷகிரி விபோ ரிச்சாச அத்வம் பரை ரபராஹதா திருவேங்கடமுடையான், அந்த விஷகிரியிலே இருக்கிற விபோ அந்த அப்பேற்பட்ட பகவான், அவனுடைய இச்சை என்னன்னா அவன் கொடுக்கிற நம்மளுக்கு அந்த அனுகிரகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சரணாகத்தின்னு வந்தவாளுக்கு அவன் ஓடி வரான் அப்படின்னு, கிருபண பரபர் கிங்குர்வான நமக்கு இருக்கிற அந்த பரம், அந்த பரத்தை உமக்கு சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னவுன்னு நம்மளோட பரத்தை தானே வாங்கிக்கிறான். அப்பேற்பட்ட கிருபணன் அப்பேற்பட்ட கிருபாலுவான பகவான் குணாந்தரா அப்படின்னு இத வந்து யாராலையும் தடுக்க முடியாது. வஹசி கருணே வைச்சக்ஷண்யம் மதிக்ஷண சாகசே அப்படின்னு, கருணையே என்னை கருணை பண்றையே, எனக்கு சாதாரணப்பட்டவன் நான் ஒன்றும் பெரிய யோகிகள் இல்லை, அப்பேற்பட்ட சாதாரணமானவனுக்கும் நீ பண்றது கருணை தான், இது எப்பேற்பட்ட சாகசம் அப்படின்றது சுவாமி தேசிகர் இங்க மங்களாசாசனம் பண்றே. அப்ப சரணாகதி அப்படின்னா நம்ம நம்மாழ்வார் சொன்னா போல அகலகில்லேன் இறையும் என்று அப்படின்னு தாயார் எப்பயுமே வக்ஷஸ்தலத்துல பிரியாத திருவேங்கடமுடையான்னு சொன்னாலும் திரு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொன்னாலே தாயாரும் அடங்கிடுறா இல்லையா, தாயாரும் பெருமாளாக சேர்த்துதான் நம் சம்பிரதாயத்திலே நம்ம சரணாகதி பண்றோம். முதல்ல தாயாரை முன்னிட்டு அப்புறம்தான் பகவான். அதனால அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையான் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு இந்த எல்லாருமே விரும்பக்கூடியவர் அமரர் முனிக்கணங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க திரிவித சித்தாஸ்தேம பிரவர்த்தி நியாமகான்னு ஏற்றது இல்லையா. அப்பேற்பட்ட பகவான் சர்வேஸ்வரன் தாயாரோடையே எப்பயுமே தாயார் பக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு தான் இங்க வந்து சரணாகதி தத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் திருவாய் மொழியே அதுல முக்கியமான சரணாகதி சொல்றது சரணாகதி பண்றதுன்னு நம்மாழ்வார் இங்க திருவேங்கடமுடையான் கிட்டதான். ஏன்னா அதுதான் தயை, அந்த தயை அதுதான் இங்க தேசிகன் தனியாவே ஆழ்வார்கள் வந்து அனுபவிச்சிருக்கா தயைய. ஆச்சாரியர்கள் நிறைய பேர் தயையை பத்தி அங்கங்க சொல்லியிருக்கான், ஆனாலும் அந்த தயையே தனியா எடுத்து இதுக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு 108 ஸ்லோகம் தயையே பத்தி சொன்னதுன்றது வந்து சுவாமி தேசிகன் மட்டும்தான். அதுக்கெல்லாம் காரணம் ஏன் அப்படின்னா ஆழ்வார்கள் எல்லாம் சரணாகதி பண்ணச்சு எங்க பண்ற திருவேங்கடமுடையான் கிட்டதானே அப்படின்னு. காரணம் என்னன்னா இவர்கிட்ட இந்த தயை அப்படின்றது காரணமாக தான். இதுக்கு முன்னாடியே நம்ம உதாரணம் பார்த்தோம் குச்சேல உபாக்கியானத்துல குச்சேலன் கிருஷ்ணனுக்கு 16,000 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேர் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். என்ன அங்க வந்து நரக சதுர்த்தி நம்ம பண்றோம் இல்லையா தீபாவளிக்கு முன்னால் அந்த நரகாசுரனை வதம் பண்ணிச்சு அங்க இருந்தவாள் எல்லாரும் பகவானே தானே கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி அவளோட இருந்து அந்த 16,000 நாரதர் வந்து ஒவ்வொரு வாட்டி போய் பார்க்கிறார். ஒவ்வொருத்தருடைய திருமாளிகையில போகும் பொழுதும் கண்ணன் இருந்தேர் அப்படின்னு இந்த ஆத்துலதான் இருப்பேரா அங்க இருப்பேரா அங்க இருப்பேரான்னு போதா எங்க போத்தாலும் ஒரு இடத்துல கண்ணன் அங்க வந்து அவளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்று ஆத்துக்கு போனா கண்ணன் உட்காந்து வாரும் நாரதா அப்படின்ட்டு சரி பக்கத்து ஆத்துல போய் பார்த்தேன்னா அந்த ஆத்துலயும் கண்ணன் இருந்து அவர் அங்கேருந்து இங்க வா நாரதா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற அப்படி எந்த 16,000 உடைய திருமாளிகையில போனாலும் அங்கங்கேயும் கண்ணன் இருக்கேர் அப்படின்னு. அங்க போனா இப்பதான் என் பையனுக்கு உபநயனம் பண்ணணும்னு இருந்தேன் நீ வந்தியே கரெக்டா நாரதான்ற ஒரு ஆத்துக்கு போனா நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தேன். அந்தந்த இது மாதிரி அப்படி அவர் நடத்தின்னு வந்துட்டு இருக்கே அந்த லீலைகளை. அப்ப அவள்லாம் நினைக்கிறாளாம் நம்மளை விட குடுத்து வச்சா யாராவது உண்டா கண்ணன் இப்படி நமக்கு நம்மளோடயே இருக்கிறே நமக்கு அனுகிரகம் பண்றதே அப்படின்னு. ஆனா அவளுக்கு கூட அந்த பொறாமப்படுற மாதிரி என்னன்னா குச்சேலன் வந்த உடனே கண்ணன் ஓடி வந்து குச்சேலனை ஆலிங்கனம் பண்ணிட்டு இப்பயாவது என்ன பார்க்க வந்தியே அப்படின்னு தன்னை கூட்டுண்டு வந்து தன்னுடைய சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு ருக்மணி தேவியை கூட்டு உபச்சாரம் பண்ண சொன்னேர் அப்படின்னா அவளை பார்த்தனா இத்தனை நாளா நம்ம மட்டும்தான் பகவானுடைய கல்யாண குணத்துக்கு பாத்திரமானும் நினைச்சோம் ஆனா இவர் தானே அப்படின்னு. அப்படி அவ்வளவு பேர் அங்கங்க பக்தி யோகம் பண்றவாள்லாம் இருக்கும் பொழுது அங்க பிரபத்தின்னு பண்ணி ஒருத்தன் வரும் பொழுது பகவான் அவ பின்னாடி ஓடி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்றது எப்பேற்பட்ட சாகசம். இதுதான் வகசி கருணை, உம்முடைய கருணையை வந்து எல்லையே இல்லை அது சொல்லவே முடியல. இது வந்து சாகசம், யாராலையும் என்ன எதனால அவனுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ற அப்படின்னு கேட்கவே முடியாது. அது அவனுக்கே உள்ளது அப்படின்றது இங்க அற்புதமான மங்களாசாசனம். இது போன ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி. அந்த ஸ்லோகத்துல அவர் ஓடி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல என்ன போல சாதாரணப்பட்டவனுக்கும் அந்த சரணாகத்தின்னு வந்த உடனே நீர் பண்ண அனுகிரகம் அப்படின்றது பெரிய சாகசம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ற. இதுக்கு அடுத்தது ரிஷகிரி பத்தே இங்க வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் தயைக்கும் என்ன என்ன பொருத்தம் அப்படிங்கிற நான் முதல்லயே சொல்லிட்டு ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபினியும் அப்படின்னு திருவேங்கடமுடையானுடைய கருணை கருணை அந்த கருணை தயை அந்த தயைக்கு ஒரு ரூபம் அப்படின்னு. இப்ப நம்ம தயைன்னு சொல்றோம்னா ஒருத்தர் நமக்காக வந்து அனுகிரகம் பண்றா ஐயோ இந்த பையன் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறது தயை. அதுக்கு ஒரு ரூபம் இருக்குமா அப்படின்னா அதுக்கு ரூபம் கிடையாது இல்லையா. ஆனா அப்படி அதுக்கு ரூபம் இருந்ததுன்னா அது சாட்சாத் தாயார் ஜெகன் மாதாவான மகாலட்சுமி பத்மாவதி தாயார் அப்படின்றது நம்ம வந்து முதல்லயே முதல் பத்துக்குள்ளேயே அந்த இடத்துல மங்களாசாசனம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கேன். இப்ப அந்த தயாதேவிக்கும் மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தாயாருக்கும் உள்ள சில பொருத்தங்களை இங்க வந்து உதாரணங்களாக எடுத்துக்காட்டு. ரிஷகிரி பத்தே ஹிருத்யா விஸ்வாவதார சஹாயினி க்ஷபித நிகிலா வத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவனஜனி பும்சாம் போகா பவர்க விதாயினி இதமசி பதே வியக்தி நித்யாம் பிபர்ஷி தயே ஸ்வயம். அந்த சாட்சாத் பத்மாவதி தாயாரே தான் தயே ஸ்வம் தயே அப்படின்னு. ரிஷகிரி பதே ஹிருத்யா ரிஷகிரியில இருக்கிற திருவேங்கடமுடையானுடைய ஹிருதயத்திலேயே இருக்கிறவள் யார்னா மகாலட்சுமி தாயார் நம்ம பார்த்தோம் அகலகில்லேன் இறையும் என்று அப்படின்னு அகலகில்லேன் அந்தியே இருந்து அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு வக்ஷஸ்தலத்திலேயே சதா எப்பவுமே இருப்பேன். அந்த திரிவேங்கட முடியான்னு நம்ம எங்க யார் வாழ்னாலும் ஒரு சித்திரப்பட்டமா வரைஞ்சா கூட வக்ஷஸ்தலத்துல தாயார் வரைக்கும் வரைவா அந்த மேல் பக்கம் அப்படின்னா கூட தாயார் அது இல்லாம கிடையவே திரிவேங்கட முடியாது இதுவே கிடையாது இல்லையா. அப்படி தாயார் பிரியாத தாயார் ஹிருதயத்திலே எப்பயுமே இருக்கா. அதே மாதிரி வெளிப்படியா தெரியறது தாயார் ஆனா பகவானுடைய தெரியாத அந்த வக்ஷஸ் அதே ஹிருதயத்திலே பகவானுடைய ஹிருதயத்துல இருக்கிறது யாருன்னா தயாதேவி. இது ஒரு பொருத்தம். விஸ்வாவதார சகாயினி அப்படின்னு பகவான் பண்ற அவதாரங்கள் அத்தனைக்கும் சகாயமாக இருக்கிறது யாருன்னா தாயார் தயை அப்படின்னு இங்க சொல்லலாம். தாயார் இல்லாத ஒரு ஒரு அவதாரம் அப்படின்றது திருவேங்கடம் பகவானுக்கே கிடையாது. தாயார் இல்லாத வைகுண்டத்தில் இருந்தாலும் லட்சுமி நாதன் தான், திருப்பார்கடல்ல வந்தாலும் லட்சுமி நாராயணன் தான், வியூகாவதாரத்திலையும் விபவாவதாரம்னு எடுத்திருந்தாலும் நரசிம்மன் அப்படின்னா நரசிம்மன் லட்சுமி நரசிம்மன் தான், லட்சுமி ஹயக்ரீவர் தான். ராமர் அப்படின்னா சீதாதேவியாக அவதாரம் பண்றார், கிருஷ்ணன் அப்படின்னா ருக்மணி தேவியாக அவதாரம் பண்றார் தாயார். தாயார் இன்னைக்குமே பகவானை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அந்தர்யாமி அப்படின்னா கூட லக்ஷ்மிநாதன் தான் அப்படின்றதுதான் நம் ராமானுஜ சம்பிரதாயம். அப்ப அத்தனை அவதாரத்துக்கும் தாயார் தான் இருந்து இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சு நீர் தான் பண்ணணும், இவாள்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி பெருமாள் மட்டும் அவதாரம் பண்றது இல்லாம தாயாரும் சேர்ந்தே அவதாரம் பண்றார். திருவேங்கட முடியான அவதாரம்னா இன்னும் சொல்ல போனா முதல்ல மகாலட்சுமி வைகுண்ட இங்கிருந்து திருப்பார்கடல்லேருந்து விட்டு கீழே வந்துடுறா அப்படின்னு பூமிக்கு, அப்புறம் தான் பெருமாள் வரையர் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்துட்டா அப்படியாவது பெருமாள் வந்து இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு தாயாருக்கு அவ்வளவு இது. அப்படி அனுகிரகம் பண்ணார் எல்லா அவதாரமும். அதே போல தயையினாலத்தான் அத்தனை அவதாரமும் நடக்கிறது அப்படின்றது 80வது ஸ்லோகத்திலிருந்து 10 ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு அவதாரமும் மத்ஸ்ய கூர்ம வராக இது அத்தனை அவதாரமும் இன்னி வரைக்கும் இருக்கிறவாளுக்கும் இனி பேர் வரப்போறவாளுக்கும் பகவான் எப்படி தயை பண்ணேர் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ண போறார். அந்த ஸ்லோகங்கள் அடுத்த இதுல வரும் பகுதியில. ஆனாலும் அங்க சொல்லும்பொழுது என்னன்னா பகவான் அவதாரம் பண்றதுக்கு காரணமே தயைதான் அப்படிங்கிற எந்த அவதாரமா இருந்தாலும் எடுத்துக்கும் ராமாவதாரம் அப்படின்னா கூட அங்க எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு. அப்ப தயைதான் அந்த சங்கல்பித்து பகவான அந்த அவதாரம் பண்ண வைக்கிறார். திருவேங்கட முடியான் ஏன்னா விபவாவதாரமே எடுத்துக்குவானா, அர்ச்சாவதாரம்னு ரங்கநாதன் எடுத்திருந்தா ரங்கநாயகி தாயார் அவதாரம் பண்றா ஸ்ரீரங்கத்துல. திருவேங்கட முடியான் அப்படின்னா பத்மாவதி தாயார், தேப்பெருமாள் அப்படின்னா பெருந்தேவி தாயார்னு எந்த எந்த ஒரு இதுலயுமே தாயார் இல்லாத பகவான் இல்லையோ அப்படி அத்தனை அவதாரங்களுக்கும் சகாயமாக இருக்கான். அதுல நம்ம சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது இன்னும் விஸ்தாரமாகவே சொல்ற இதெல்லாம் சரி, வாமனாவதாரம் அப்படின்றது பிரம்மச்சாரி அவதாரம், அதுல கூட மகாலட்சுமி கூடவே இருந்திருக்கா அப்படின்னு சொல்றதுதான் அந்த அவதாரத்துல கூட அப்படின்னு சொல்லும்பொழுது அப்ப எல்லா அவதாரத்திலுமே தயார் உண்டு அப்படின்னு. அப்ப மங்களாசாசனம் பண்ணும்பொழுது சொல்றேன் பிக்ஷோ சிதம் பிரகடயன் பிரதமாஸ்ரமத்வம் கிருஷ்ணா ஜனம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக அப்படின்னு பிக்ஷோ சிதம் பகவான் பிக்ஷை எடுக்கிறார் உபநயனாதிகள் பண்ணி. ஏன்னா மகாபலியை வதம் பண்ண முடியாது, மகாபலியோ பரம பாகவதோத்தமன் பிரஹ்லாதனுடைய பேரனா இருக்கிறதுனால. ஆனா இந்த சொர்க்கத்தை அவ தேவர்கள் கிட்டேன்னு அவன் வாங்கிட்டான், சொர்க்கத்தை திருப்பி தேவர்களுக்கு வாங்கி தரணும். நம்ம தேவதைகளோட மாதாவான மாதா வந்து பகவானுக்கு தபஸ் பண்ணி எப்படியாவது அந்த சொர்க்கத்தை தன்னுடைய புத்திரர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால பகவானும் அனுகிரகம் பண்ணிட்டேர் நான் வாங்கி தரேன்னு. அப்ப வந்து இவனை வந்து இவரோ பரம பாகவதோத்தமனா இருக்கிறதுனால யுத்தம் பண்ண முடியாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா தானே பிக்ஷை எடுக்கிறதுக்காக போறேனான். எப்பேற்பட்ட ஸ்ரீயப்பதி, அவனாலதான் இந்த லோகமே வந்து மங்களமா இருக்கு அப்படின்னா மங்களத்துக்கே மங்களம் உண்டாக்குவள் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் அவருடைய பதியான பகவான் அவர் போய் பிக்ஷை எடுக்கிற அப்படின்ற ஒரு இது வந்துட்டு. என்ன பண்றது இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு பகவான் பரவாயில்ல தன்னுடைய பெருமையையும் விட்டு அவர் போறார் பிக்ஷை எடுக்கிறதுக்கு. அப்ப மகாலட்சுமி தாயார் கேக்குறா எங்க எங்க கிளம்பிட்டே இருந்தீர் அப்படின்னு. சொல்ல முடியாதே இப்ப சரி நான் இந்த மாதிரி போறேன் அப்படின்றது. இல்ல இல்லையே நான் இல்லாம நீர் எந்த அவதாரமும் பண்ணதில்லையே, இல்ல இப்ப இந்த இடத்துல பிரம்மச்சாரியா போலான்னு இருக்கேன் அப்படின்றது. அதனால என்ன அப்படின்றது, எப்படி பிரம்மச்சாரியா இருந்துட்டு என்னுடைய பத்னி நான் சொல்லிட்டு ஒன்னு ஆட்சின்னு போக முடியும், முடியாதே அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. என்ன என்னத்துக்காக போறேன் அப்படின்னு, நான் பிக்ஷை எடுக்க போறேன் அப்படின்னு. பிக்ஷை எடுக்கணும்னா கூட மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இல்லாத ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் விழுந்து அவன் சாப்பிடுறான் அப்படின்னு அதுவும் தாயாருடைய அனுகிரகம் ஆச்சு. அப்ப தாயார கோச்சிண்டு இவர் போயிட்டேர்னா இப்ப இவர் கேட்க போற பிக்ஷை இவருக்கு வராது அந்த இடத்துல, மகாபலி கொடுக்க மாட்டான். அப்ப என்ன பண்றது, தாயார கோச்சின்னு போக முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பிக்ஷோச்சிதம் பிரகட்டையன் பிரதமாசிரமத்துவம் அப்படின்னு பிரம்மச்சரி ஆசிரமம் பிரதமாசிரமம். அவளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு உத்திரியும் கிடையாது, அதனால அந்த கிருஷ்ணாஜலத்தை அப்படி ஒரு பக்கமா யோக வேஷ்டி போல கட்டிட்டு அங்க வக்ஷஸ்தலத்துல தாயார வச்சிருந்து தாயார மறைச்சிண்டு போனேர் அப்படின்றது, தாயார் உள்ளேயே இருந்தா அப்படின்னு. அப்படி எந்த அவதாரத்தையுமே தாயார் பிரியாத இல்லையோ அந்த மாதிரி தயாதேவியும் எல்லா அவதாரத்துக்கும் காரணமும் தயாதேவியாகவே இருக்கா, மகாலட்சுமியாக இருக்கா, இதுவும் ஒரு பொருத்தம். விஸ்வாவதார சகாயினி க்ஷபித நிகிலா வத்யா தோஷங்களே இல்லாதவன் அப்படின்னு. பரபிரம்மம் அப்படின்னா பகவான் தோஷம் இல்லாதவன் அப்படின்றதுதான். அதே போல பரபிரம்மம்னு சொன்னா தாயாரும் பெருமாளும் சேர்த்து அப்படின்னும் பொழுது தோஷமே இல்லாதவன். தயையும் அப்படிதான், பகவானுடைய தயையும் அவள் தோஷமும் இல்லாதது காரணமே தயாதேவி அப்படின்னு. தேவி தேவதேவின்னு சொல்றோம் இல்லையா, அத்தனை லீலைகளுக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயம் அத்தனை லீலைக்கும் பகவானுக்கு மட்டுமில்ல தாயாருக்கும் சேர்த்து தான். தாயார் பிரேரணை பண்றதுனாலதான் பகவான் இத்தனையும் பண்றேர் அப்படின்னு தாயாருக்கும் அந்த இது உண்டு, அத்தனை லீலைகளும் தாயாரும் பண்றா அப்படின்னு. அப்ப தயாதேவி தானே, தயாதேவியும் தயாதேவியினாலதான் எதுக்காக சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றார் அப்படின்றத நம்ம முன்னாடி ஸ்லோகத்திலே எல்லாம் பார்த்திருக்கோம். சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது தயையே காரணம் அப்படின்னு. க்ஷமாதி நிஷேவிதா எப்பயுமே ஸ்ரீதேவி பூமாதேவி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பவர் அப்படின்னு சொல்லும்போது, தயை அப்படின்னா பொறுமை அப்படின்னு, இங்க வந்து க்ஷமா அப்படின்றதுக்கு ரெண்டு பூமாதேவி தாயாரோட எப்பயுமே ஸ்ரீதேவி பூமாதேவியோட திருவேங்கிட முடியாது சேவிக்க முடியும் அப்படி எல்லா அச்சாவத்தார உற்சவர்களையும். அதே போல தயாதேவின்னு எடுத்திருந்தாலும் பொறுமை, பொறுமை இல்லாம தயா நான் கருணை பண்றேன்னு பல பலன் அடிச்சா உண்டா, அந்த பொறுமை பொறுமையே பொறுமையானதான். இல்லைன்னா என்னைக்கோ இந்த பொறுமை போயிடுச்சுன்னா பகவானுக்கு தயையே இருக்காது, இன்னும் இப்படி பண்றாளே வா அப்படின்னு ஒரு கோபம் வந்துட்டுன்னா அப்புறம் எப்படி அனுகிரகம் பண்ணுவார். முதல்ல சரி கொஞ்ச நாள் பொறுக்கலாம் பொறுக்கலாம் இனிமேலாவது இவா மாறுவாளா அப்படின்றது அந்த பொறுமை இருக்கும். அதனால க்ஷமாதினி சேவிதா புவன ஜனனி லோகமாதா ஜெகன் மாதா தாயார். அதனாலதானே ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்லும் பொழுது ஜெகன் மாத்தரம் அதுக்கப்புறம் தான் அஸ்மன் மாத்தரம் அப்படின்றது, இந்த லோகத்துக்கே மாத்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய மாதா அப்படின்னு சொல்ற அந்த மாதிரிதான் பூமிக்கு இந்த புவன ஜனனி புவனத்துக்கு எல்லாருக்கும் மாதா தயாதேவியும் மாதாவா இருக்கா. பும்சாம் போகா பவர் கவிதாயினி வைகுண்டத்துல போக்யத்தை கொடுக்க ஆனந்த லோகத்தை கொடுக்க ஸ்ரீ வைகுண்டத்தையே தருபவராக இருக்கா தாயார். நம் சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில் எடுக்கும்பொழுது தாயாரே கூட மோட்சத்தை கொடுக்க முடியும், ஆனா பகவான் கிட்ட சொல்லி இவனுக்கு குடும் அப்படின்னு வாங்கி தரா, ஆனா தாயாரும் சுதந்திரம் இருக்கு, ஆனாலும் தாயார் இப்படி பண்றதில்லை, பெருமாளுக்கு பெருமாள் மூலமாக நமக்கு தரா அப்படின்னு. அதே போல தயாதேவியும் அப்படின்னு விதமசி பதே வியக்திம் நித்யாம் பிபர்ஷி தயே ஸ்வயம் அப்படின்னு சுத்த சத்துவம் ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத சுத்த சத்துவமாக இருக்கிற நித்தியமங்கள திருமேனியாக எப்படி பகவான் சர்வேஸ்வரன் திவ்யமங்கள விக்கிரகமாக இருக்காரோ சுத்த சத்துவம் அதே போலதான் தாயாரும் தயையும் அப்படின்னு. இங்க வந்து சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூணு குணம் இருக்கு. நமக்கு அந்த நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோன்றதுக்கெல்லாம் காரணம் சத்வகுணம். கோபங்கள் வருது அகங்காரங்கள் வருது அதுக்கெல்லாம் காரணம் ரஜோகுணம். தமோகுணம் வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறது அப்படின்னு. இது மூணுமே எல்லாருக்குமே உண்டு. இப்போ ஒரு சில காலத்தினால இப்ப வந்து மார்கழி மாசம் சில பேர் குளிர்றது அப்படின்னு சோம்பேறித்தனமா இருக்கும், அது ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு விஷயம் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். ஆனா ஸ்ரீ வைகுண்டத்திலேயே பகவானுக்கு சுத்த சத்துவம் தான் இந்த ரஜோ தமோ குணம் அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதே போலதான் தயையும் தாயாரும் அப்படின்னு. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா மூணு உதாரணம் எடுத்துக்கலாம். ராவணன் மூணு அண்ணா தம்பி ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் அப்படின்னு. ராவணனுக்கு ரஜோகுணம் அதிகம் கோபம் அதிகம் அகங்காரம் அதிகம், நான் தானே என்னவன்னா ஆட்டோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீதாதேவி எடுத்துட்டு வந்துட்டான். இல்லடா ராமர் உன்னை எப்பேற்பட்டவர் ராமன் தெரியுமா, உன்னால யுத்தத்துக்கெல்லாம் முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் அந்த அகங்காரத்தினால லங்கையில நிறைய பேரை இழந்துட்டான். அந்த அகங்காரம் அந்த கோபம் இருக்கக்கூடாது யாருக்குமே. கும்பகர்ணன் என்னன்னா தமோகுணம் எப்பயும் தூக்கம் சாப்பாடு தூக்கம் சாப்பாடுன்னே இருந்துட்டான். ஆனா இவா ரெண்டு பேருக்கும் இல்லாத மாறுதலாக சத்வகுணமாக இருந்தது விபீஷணன். அவர்தான் இதெல்லாம் தப்புன்னு பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணி பகவானுடைய இருந்து கைங்கரியம் பண்ணவர். அப்போ நம்ம வந்து விபீஷணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இது வந்து சுத்த சத்துவம்னா இந்த ரஜோ தமோ குணங்கள் இல்லாத இந்த பிரகிருத்தில இருக்கிறது எல்லாமே இது கலந்து இருக்கும். சுத்த சத்துவம் சில பேருக்கு அதிகமாக இருக்கும், ரஜோகுணம் சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம். அப்படி எல்லாருக்கும் இந்த எல்லா குணத்தினுடைய பர்சன்டேஜ் உண்டு. ஆனா சுத்த சத்துவம் அப்படின்னா மற்ற குணங்கள் கலக்காது இருக்கிறது தான் சுத்த சத்துவம் அப்படின்னு அது இங்க உண்டு. அப்படி இந்த ஒவ்வொரு இடத்திலையுமே தாயார் தயாதேவி அப்படின்னு. இங்க வந்து அஜாமிலன் உபாக்கியானத்துல நம்ம பார்க்கலாம். அஜாமிலன் பாகவதத்துல முதல்ல பரம பாகவதோத்தவனாக தான் இருந்தான், ஆனா ஏதோ ஒரு சகவாசத்தினால ரொம்ப கெட்டு போயிட்டான். தன்னுடைய மனைவி சரியில்லை, அவனுக்கு குழந்தைகள்லாம் பறந்தது, அப்புறம் திருட ஆரம்பிச்சான் அவளுக்காக, என்னென்னவோ பண்ணான், கொலையே பண்ண ஆரம்பிச்சுட்டான், அந்த அளவுக்கு போயாச்சு. ஆனா கடைசி காலத்துல வயசானவன்னு அவ மனைவி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான், பசங்க எல்லாமும் யாரும் மதிக்கல. அவனுக்கு கடைசி பையன் ஒருத்தன் நாராயணன் அப்படின்ற ஒரு பையன், அவனுக்கு அந்த காலத்துல அவனுக்கு அந்த புத்தி அந்தப்ப ஏற்பட்டது. கடைசி பையனுக்கு மட்டும் பேர் வைக்கச்சே நாராயணன்னு பேர் வச்சான். ஏன்னா அது பூர்வ ஜென்ம, அவன் முதல்ல பண்ண ஜென்மாவில இருக்கிற அந்த சுக்ரிதம், அப்ப பண்ண சில புண்ணியங்கள்னால அப்ப அவனுக்கு அந்த பேரை வைக்கணும்னு தோணிது. கடைசி காலத்துல ரொம்ப மரணம், அந்த மரண காலம் அவனுக்கு தெரியுது. இப்ப யமதூத்தர்கள் வரா, நம்மளை எடுத்துட்டு போயிடுவான்னு தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கூட்டன்னா கடைசி பையனை கூப்பிட்டான், விளையாடி இருந்த பையனை நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். அப்ப உடனே வைகுண்டத்திலிருந்தும் அங்கேருந்து பகவானிடத்திலிருந்து சில பேர் வந்து, எப்ப அவன் கடைசி மூச்சல நாராயணான்னு சொன்னாலும் நாங்க தான் அவரை கூட்டுண்டு போனோம் அப்படின்னு சொன்னா, அங்க யம அவளுடைய பாஷத்தர்களும் இவாளுக்கும் அந்த வாதம் அப்படின்றது அற்புதமாக பாகவதத்துல காட்டப்பட்டிருக்கு. அங்க கூட என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த அஜாமிலன் சொல்றான், நான் ஏதோ நாராயணான்னு சொன்னதுனாலதான் அங்க வந்து ஸ்ரீவைகுண்ட பாஷத்தர்கள் வந்து நம்மளை ரட்சிச்சான்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன். ஏதோ நான் நாராயணான்னு சொன்னதுனாலதான் இவா வந்து ரட்சிச்சான்னு நினைச்சேன், அது தப்பு. என்ன நாராயணான்னு சொல்ல வச்சதே பகவானுடைய கிருபை தான். அது என்னால அப்புறம்தான் புரிஞ்சுக்க முடியாது, ஏன் நாராயணான்னு நான் சொல்லணும், அந்த கடைசி பையனுக்கு ஏன் நான் நாராயணான்னு பேரு வைக்கணும், இல்ல நாராயணான்னு பேரு வச்சா கூட நம்ம அதுல செல்லமா கூப்பிடும் போது நானி இங்க வான்னு கூப்பிடுறான். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பேரு வைக்கிறதே நம்ம என்ன சொல்றோம், ஆச்சாரியன் பேரோ பகவான் பேரோ வைக்கணும், ஏன்னா அதை கூப்பிடச்ச அது நமக்கே அனுகிரகமாக இருக்கும் அப்படின்னு அதுலயும் நம்ம சுருக்கி ஏதோ ஒரு பேர் சொல்றோம். அப்ப அதுதான் கூப்பிடணும். அந்த ஏழு பையனை வேற யார் யாரு கூட கூப்பிட்டுருக்கலாம் அவன் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல அந்த திருநாமத்தை சொல்ல வச்சதே பகவானுடைய கிருபை தயை அப்படின்னு சொல்லும் பொழுது தாயாரும் தயையுமே அப்படின்னு. அந்த காலம் நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மோட்சத்தை கொடுக்கிற அது மட்டும் இல்ல, அந்த சரணாகதி பண்ண வைக்கிறதுக்கும் காரணம் பகவான் அப்படின்னதும் இந்த குணமும் தாயாருக்கும் உண்டு, தாயார் தான் அப்பனுக்கும் தயைக்கும் உண்டு அப்படின்றத இங்க ஒவ்வொரு இதுவாக சுவாமி தேசிகன் இங்க வந்து தாயார் தயை அப்படின்ற அந்த குணங்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் அப்படின்றது இங்க மங்களா சாஸ்திரமாய். இதுக்கு அடுத்த ஸ்லோகம், ஸ்வயமுதயினா சித்தாத்யாவிஷ்கிருதாச்ச சுபாலயாஹ விவித விபவ வியூஹா வாசா பரம் ச பதம் விபோஹ ரிஷகிரிமுகே ஸ்வேதே ஸ்விச்சாவதி பிரதிலப்தயே திருட விநிஹிதா நிஸ்ரேணிஸ்துவம் தயே நிஜ பர்வபிஹி அப்படின்னு. தயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உதாரணத்தோட நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேர். ஒரு இடத்துல ஓடம், ஒரு இடத்துல குரு ஆச்சாரியனாக இருக்கேர் அப்படின்னு, ஒரு இடத்துல கங்கா நதி போலே சரஸ்வதி நதி போலே அப்படின்னு சொல்லிட்டு வந்த சுவாமி தேசிக்க நீங்க என்ன சொல்றேன்னா, ஒரு தயை வந்து எப்படின்னா ஒரு ஏணி போல அப்படிங்கிற பரமபத சோபானம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் சுவாமி தேசிகனே பண்ண கிரந்தம். அப்ப ஒரு ஏணி போல அந்த வைகுண்டம்னா மேல போகணும் இல்லையா, அந்த பூமியிலிருந்து படிக்கட் மேல. அப்போ திருட விநிஹிதா நிஸ்ரே நிஸ்துவம் தயே நிஜ பர்வபிஹி, தயாதேவியே நீதான் எங்களுக்கு ஒரு ஏணி போல. எப்பேற்பட்ட ஏணினா, ஏணி இருந்தா கூட டக்கு டக்குன்னா ஏறிட முடியாது, ஏணின்னு கொஞ்சம் பயம் இருக்கும், கீழே யாரையாவது நம்ம பிடிச்சிக்க சொல்லுவோம், இல்ல கொஞ்சம் மெதுமெதுவா பயந்து பயந்து ஏறுவோம். ஆனா இந்த ஏணி எப்படின்னா ரொம்ப சுலபமா திருடமாக இருக்கும், கீழெல்லாம் ஆணி வச்சு கட்டிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு படிக்கட்டு ஏறும்போது சில இடத்துல நடுவுல இருக்காது, கொஞ்சம் தள்ளி கால் வச்சு ஏறணும், அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வராது. அழகா படிக்கட்டு போல அற்புதமா எந்த பயமும் இல்லாத யாரும் பிடிச்சிக்காத மாதிரி திருடமாக திருட விநிஹித்த நிஸ்ரே நிஸ்துவம் அப்படின்னு துவம் அப்பேற்பட்ட ஏணி யாருனா நீ துவம் தயே தயாதேவியே நிஜ பர்வபிகி அப்படின்னு பர்வமாக அம்ச அம்சமாக அழக்கா அடுக்கடுக்காக அற்புதமா எங்க காலை மாத்தி வச்சா கீழே உழாதபடி ஒரு ஏணியாக நீ இருக்க அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சொல்றேன். அப்ப ஏணின்னா ஏறவாலும் இருக்கும், இறங்கணும் இருக்கணும் இல்லையா. ஆனா இங்க வந்து பெரியாழ்வார் மங்களாசாசனம் ஒன்று இருக்கு, ஏற்றி வைத்த ஏணி வாங்கி அப்படிங்கிறது. அப்படின்னா நம்ம ஏறின உடனே அந்த ஏணியை வாங்கிட்டு வரோம், நம்ம கிட்ட திருப்பி திருப்பி இறங்கவே முடியாது நம்மளால. ஒரு வாட்டி வைகுண்டத்து ஏறிட்டோம்னா திருப்பியும் கீழே வருது அப்படின்றதே கிடையாது. அப்படி மோட்சம் அப்படின்னு ஒண்ணு திருப்பியும் பிரகிருத்தில வருமா அப்படின்ற சந்தேகமே கிடையாது. ஆனா இறங்கிறது யாரு அப்படின்னா, சாட்சாத் பகவான் இறங்கி வரதும், அவர் இறங்கி இந்த தயை அப்படின்றது எனினாலதானே பகவான் இறங்கி வந்து நம்மளுக்கு அவதாரங்கள் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றார். அது எப்படி எப்படிலாம் இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய மங்களாசாசனம். நிலைகள், பகவானுடைய நிலைகள் அஞ்சு நிலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே காரணமே இந்த தேய் அப்படின்னு சொல்றேன். யார் யாரெல்லாம் இறங்கி வரானா, பகவான் இறங்கி வரே, ஆச்சாரியர்கள் நித்தியசூரிகள்ல அங்க இருக்கிறவாதான ஆச்சாரியர்களாகவும் ஆழ்வார்களாகவும் நமக்கு அவதரித்தா. இவா இறங்கிறதுக்கு தானே தவிர நம்ம இறங்கிறதுக்கு இல்ல. நம்ம ஒரு வாட்டி ஏறிட்டோம்னா இறங்கிறதே கிடையாது, அப்பேற்பட்ட திருடமான ஏணி அப்படின்னு, அப்பேற்பட்ட தயை அப்படின்னு இங்க சொல்ற. அந்த பெருமாள் இறங்கி வரையறே எப்படி அப்படின்னா, ஸ்வயம் உதயீனஹா சித்தா தியாவிஷ்கிருதாஷ்ச சுபாலயாஹ அப்படின்னு. ஸ்வயம் உதயீனஹா அப்படின்னா ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்ற இடத்திலே திருமலை அப்படின்ற சில க்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா, நெய்மீசாரண்யம் இந்த இடத்துல எல்லாம் புஷ்கரம் இதெல்லாம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க பகவான் தானே ஸ்வயமாகவே அவதாரம் வந்து சித்தா தியாவிஷ்கிருதாஷ்ச சுபாலயாஹான்னு சித்தர்கள் கட்டின சில திவ்ய தேசங்கள் இருக்கு, தேவர்கள் கட்டின திவ்ய தேசம், அப்புறம் வந்து ரிஷிகள் நிறைய திவ்ய தேசங்கள் பார்த்தா நமக்கு மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யட்சமான பகவான் அப்படின்னு பாக்குறோம் புராணத்துல. பிரம்மானாலே தேவர்கள், பிரம்மானாலே வந்த பெருமாள் தே பெருமாள் அப்படி அத்தனையும் இருக்கு அந்த மாதிரி சில கோவில்கள். அது மட்டும் இல்ல, சாதா மனுஷியா கட்டி அங்க வந்து ஆகம பிரகாரம் பிரதிஷ்ட பண்ணா கூட பகவான் இருக்கார் அப்படின்னா, இவர் வந்து இந்த வைகுண்டத்திலிருந்து அந்த ஏணியிலிருந்து இறங்கி வரையறோம் பல விதமாக வரையர். இந்த அஞ்சு நிலையை சொல்லும் பொழுது ஸ்வயம் உதயினா சித்தா தியாவிஷ் கிருதாச்ச சுபாலயாகன்னு ஆலயத்துக்கு வரையர். ஆலய பிரதிஷ்டையில நிறைய பிரதிஷ்டை, தேவ பிரதிஷ்டை, ரிஷி பிரதிஷ்டை, மனுஷ்ய பிரதிஷ்டை, அப்புறம் ஸ்வயம் வியக்தம், இதெல்லாம் சேர்த்தா அர்ச்சாவதார ரூபம் அப்படின்னு நம்ம கிரகத்துல இருக்கிற பெருமாள் உள்பட அத்தனை பேர் அப்படி இறங்கி வந்து நமக்கு அர்ச்சாவதாரமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். விவித விபவா அவதாரம், விவித விபவான்னு சொல்லும் பொழுது ராமகிருஷ்ணாதி அவதாரம், மச்ச கூர்மம் அவதாரங்கள்லாம், வியூஹா வாசாஹா வியூகம், அங்க வந்து திருப்பார்கடல்ல இருக்கிற பகவான், அதுக்கப்புறம் சங்கர்ஷன், வாசுதேவன், அனிருத்தன், பிரஜும்னன் அப்படின்னு சொல்ற அப்பேற்பட்ட வியூக ரூபம். பரம் ச பதம் விபோகோ பரம், ஸ்ரீ வைகுண்டநாதனான லக்ஷ்மிநாதன், அந்த வைகுண்டத்திலேயே இருக்கிற பகவான் பரமபதநாதன் அப்படின்னு. இத்தனையாகவும் அவாளாம் இப்படி இறங்கி அவாளாம் இத்தனை விதமாக இத்தனை நிலைகளிலே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு. அப்ப நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம், அந்த ஸ்ரீ வைகுண்டநாதனான பகவான் திருப்பார் கடல்ல வந்து அவதரித்தேர், அப்ப வந்து பிரம்மா அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் அங்க அனுகிரகம் பண்ணேர், அதுக்கப்புறம் வியூகரூபம், அதுக்கப்புறம் அர்ச்சாவதார ரூபம், அதுக்கப்புறம் விபவாவதாரமாக வந்து அங்க இருந்து பூலோகத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு அந்த பரமபதநாதன் இறங்கி இறங்கி வந்தேர்னு சொல்லும் பொழுது அப்படி சொல்லல சுவாமி தேசிகர். நீங்க சொல்லும் பொழுது விஷகிரி முகே ஸ்வேதே ஸ்விச்சாவதி பிரதிலப்தையே அப்படின்னு பகவான் சங்கல்பித்து, யார் அப்படின்னா விஷகிரியில இருக்கிற திருவேங்கடமுடையான் சங்கல்பித்து அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு அவர்தான் பரமபதத்துல ஸ்ரீ வைகுண்டநாதனாக இருக்கேர். இதே திருவேங்கடமுடையான் தான் திருப்பார்கடல்லே வியூகரூபத்திலே இருந்து தேவர்களுக்கும் பிரம்மாவையும் ரட்சிச்சென்றிருக்கேர். அப்புறம் விபவாவதாரத்துல வந்து மனுஷர்களுக்கு அவளுக்கு அனுகிரகம் பண்றேர். ஆனா விபவாவதாரத்துல நம்ம இல்ல இல்லையா, நம்ம ராமாவதாரம் பண்ணிச்சு நம்ம இருந்தோமா இல்ல, அப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணிச்சு நம்ம இருந்தோமா இல்ல, அப்ப எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி அர்ச்சாவதாரமாக இருந்தே இந்த திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான் தயினால, அந்த தய அப்படின்றது எனினால அவர் ஒவ்வொரு இடத்திலையும் திருவேங்கடமுடையான் இறங்கி அந்தந்த வாளுக்கு அனுகிரகம் பண்றா போலே அந்தந்த நிலையில இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு. இப்பேற்பட்ட இந்த ஏணி அவர் எதுக்கு இறங்கி வரணும் அப்படின்னா, நமக்கு ஏறணும்னு தோண மாட்டேங்கிறதே, அதனால அவர் இறங்கி வந்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணி அவர் ஆச்சாரியர்களாகவும் வந்து நமக்கு உபதேசம் பண்ணி இதுதான் சத்மார்க்கம்னு காமிச்சு அதுக்கும் காரணம் தேயே அப்படின்னு அந்த ஏணியில நம்மள திருடமான ஏணியில நம்மளை ஏற வச்சு வைகுண்டத்துல இருந்து திருப்பியும் இறங்கவே வேண்டாதபடி நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு இங்க ஐந்து நிலையும் சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றே. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அப்போ இந்த தயை ஏணி ஏறணும் அப்படின்னு நான் மேல போனும் தெரிஞ்சவன் சுலபமாக இந்த ஏணியை வச்சு மேல போயிடலாம், ஆனா இந்த ஏணி கிட்டையே வரணும், இங்க இருந்து அந்த வைகுண்டம் தான் அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு தெரியாதவர் என்ன பண்றான், அந்த ஏணி கிட்ட சேர்ப்பதும் பகவானே அப்படின்னு அதுக்கும் காரணம் தயையே அப்படின்னு. ஹிதமிதி ஜெகத் திருஷ்டுவா கிளிப்தை ரக்ளிப்த பலான் தரைஹி అమితవిహితై వెంతై ధర్మా ఇతశ్చ ఎదృశ్చయా పరిణత బహుచ్చత్మా పద్మా సహాయ దయే స్వయం ప్రతిశసి నిజాభిప్రేతం నః ప్రసామ్యధపత్రపా. అబ్డిని ఆసై ఎల్లాత్తుయం ఎబ్డినా సాధారణ నంబ కూడా కష్టపట్టు ஏணி ஏறணும்னு அவசியம் இல்ல. ஒரு லிப்ட் மாதிரி இருந்து கீழேந்து அவரே அப்படியே சுலபமாக ஏத்திண்டு போயிடுறாரு அப்படின்னு. தயைய புரிஞ்சுக்கிறதுக்கே தயதான் காரணம். இப்பேற்பட்ட பகவானுடைய தயைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம இங்க வந்து பகவானுடைய தயையை பத்தி நம்ம இன்னைக்கு கேட்கறோம் அப்படின்னா, இந்த உபன்யாசம் பண்ண வச்சதும் பகவான், அதுவும் தயையே. பகவான் இந்த இடத்துல இந்த உபன்யாசம் பண்ண வைக்கணும்னு நமக்கு ஒரு தோன்றது. அந்த அவ வந்து அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இந்த தயாசத்தகம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு காரணமே பகவானுடைய தயை தான். அப்படிதான் நம்ம தயைய புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. தயைய புரிஞ்சின்றவா அங்கிருந்து மோட்சம் போனான்றது ஒண்ணு, ஆனா அங்க புரிஞ்சிண்டு தயைய புரிஞ்சுக்கிறதே அதுக்கே காரணம் தயை அப்படின்னு. ஹிதமிதி ஜெகத் திருஷ்டுவா, எப்படி ஏன் பகவான் இப்படி அனுகிரகம் பண்றாரு, அந்த தயைய புரிய வைக்கிறதுக்கு பகவான் என்ன பண்றாரு. சாதாரணமா பார்த்தோம்னா, புண்ணியம் பண்ணவாளுக்கு அதுக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும், பாவம் பண்ணவாளுக்கு அதுக்கான கஷ்டத்தை கொடுக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்றது, இதே தானே பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இவனுக்கு தயைய புரிய வச்சு ஒரு ஆச்சாரியனு கொடுத்து அங்கேருந்து மோட்சத்துக்கு சேர்க்கிறார. இதுக்காக அவன் என்ன தனியா ஒரு புண்ணியம் பண்ணானா அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா. எப்படி எப்படி இவன் வந்து ஒருத்தன் வந்து திடீர்னு சரணாகதி பண்ணணுங்க, எல்லாருமே இந்த பூமியில இருக்கிறவா எல்லாருமே சரணாகதியை பத்தி தெரிஞ்சதுதான். இந்த பூமியிலேயே எத்தனை கோடி கோடி மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் இருக்கும் பொழுது அதுல பாரத தேசம் எத்தனும் உண்டு, அந்த பாரத தேசத்திலையும் ராமானுஜ சம்பிரதாயம் எத்தனும் உண்டு, அதுல சரணாகதி பத்தி தெரிஞ்சவா சரணாகதி பண்ணிக்கிறவா எத்தனுண்டு பார்த்தா ரொம்ப 1% கூட இல்லையே. அப்ப இப்ப இவாளை எப்படி அதை பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னா, அதுவும் தயைதான். காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் சுகிருதம், அஜ்ஞாத சுகிருதம் அப்படின்னு சொல்லுவான். நமக்கே தெரியாம நம்ம எப்பயோ பண்ண ஒரு ஒரு புண்ணியம், அது எப்படி வேணா இருக்கலாம். அப்ப பகவான் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை தேடணும். இவனுக்கு வந்து இந்த தயை இந்த ஆச்சாரியனை கொடுக்கணும்னா இவன் ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அந்த பார்த்துட்டே இருக்காரு அந்த கணத்துல அந்த தயாதேவி, ஆஹா இத ஒரு காரணமா வச்சாவது கொடுத்துடலாம். ஏன்னா சரணாகதி பண்ணாம ஒருத்தன மோட்சம் சேர்த்துக்க முடியும்னா, பக்தியோகம் இல்லாதையும் சரணாகதி இல்லாமையும் சேர்த்துக்கணும் அப்படின்னா அது தப்பு, அது சாஸ்திர விருத்தமாயிடுது. அதனால இவன் எப்படியாவது சரணாகதி பண்ண வைக்கணும். இவன் சரணாகதி பண்ண வைக்கிறதுக்கு இவன் என்ன புண்ணியம் பண்ணான், இவன் புண்ணியமே பண்ணலன்னா கூட அவர் ஏதோ ஒண்ணு தேடுறாராம். அதுலதான் ஹிதமிதி ஜெகத் திருஷ்டுவா, இது புண்ணியம்னு அவனுக்கு தெரியல ஆனா அந்த புண்ணியத்தை பண்ணிட்டான் அப்படின்னா. சாதாரணமா ஒருத்தன் குளிக்கணும்னு போறான், அங்க கங்கா நதியை பாக்குறான், சரி ரொம்ப நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு குளிச்சு அப்படின்னு குளிக்கிறான், அவ்வளவுதான். அது கங்கா நதினும் அவனுக்கு தெரியாது. அந்த கங்கா நதியில தீர்த்தாமான்னா புண்ணியம்னு அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ போறான் போய் குளிக்கிறான் அப்படிங்கும் பொழுது அப்ப எவ்வளவு இது இருக்கும். அந்த பெருமாள் அதை பாக்குறான், ஆஹா இவன் கங்கா நதியில வந்து தீர்த்தாமாடிட்டான், அதனால அவனுடைய புண்ணியங்கள் புண்ணிய பாவங்கள் அத்தனையும் போக்கணும் அப்படின்னு அந்த புண்ணியத்தை அவனுக்கு தெரியும். ஏன்னா ஜெகத் திருஷ்டி எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் கங்கா நதியில குளிச்சா புண்ணியம்னு. ஆனா தெரியாதவன் கூட போய் குளிச்சா அது அவனுக்கு அது புண்ணியத்தை, அந்த எந்த புண்ணியமோ அது கிளிப்தை ரக்லிப்தபலாந்தரைஹி அப்படின்னு. இதுக்கு சில புண்ணியங்கள், இந்த சில புண்ணியத்துக்கு இது வந்து பலன் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லணும்னாலும் அது எனக்கு தெரியல, இதுக்கு பலன் இதான்னு எனக்கு தெரியாது. ஆனா கங்கா நதி ஏதோ குளிச்சா நல்லதுன்னு தெரியும், ஆனா இது பாவத்தெல்லாம் போக்கும்னு எனக்கு அந்த பலன்லாம் தெரியாது. இது பண்ணா நல்லதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு சில பேர் பண்றா இல்லையா. திடீர்னு எங்கேயாவது டக்குன்னு கோவில் கிட்ட போகும்பொழுது கை கூப்புவா, அவள் என்னன்னா கோவிலுக்குள்ள போய் செவிக்கிறாளோ இல்லையோ இப்படிதான் பெரியவா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சில பேர் தெரியாத பண்ணா கூட அந்த பலன் அவளுக்கு உண்டு. அப்படி அந்த பெருமாள் தேடி அந்த பலனை தரு. அமித விஹிதை, அப்ப ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா, நான் ஏதோ படிக்கட்டுல உட்கார்ந்துருக்கேன், திடீர்னு வழிக்கு கங்கையில போய் அப்படி டக்குனு விழுந்துடுறேன், அப்ப அங்க தீர்த்தா மாடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அது நான் தெரிஞ்சு ஒன்னும் பண்ணல, தெரியாம பண்றேன் அப்படின்னா, அதுக்குமே பெருமாள் பார்த்து ஆஹா இல்லையே இவன் கங்கா நதியில தீர்த்தா மாட்டான் அப்படின்னு புண்ணியத்தை தரு. அது ஒரு உதாரணம். அப்ப கப்பல்ல போயிட்டே இருக்கான், யமுனா நதியில கப்பல்ல போயிட்டே இருக்கான், கப்பல் கவுந்துட்டு டக்குனு கீழே இறங்கினா தீர்த்தா மாட்டா, எல்லாரும் காப்பாத்தி அவனை மேல எடுத்துட்டாங்க கூட அவனுக்கு அந்த புண்ணியம் தெரியாத வந்துடும். ஒருத்தன் போயிட்டே இருக்கான், ஒரு மாடு இருக்கு, அந்த மாடு ஏதோ இருக்கே அப்படின்னு இவன் நகர்ந்து இப்படி போறான், வரும்பொழுது அந்த பக்கம் சுத்தி வந்துடுறான், அந்த மாடு பிரதட்சிணம் பண்ற மாதிரி ஆயிடுது. அவன் பிரதட்சிணம் பண்ணணும்னு பண்ணல, ஆனா அப்படி அப்படி வந்துருது இல்லையா. நம்ம ஏதோ அம்மா வந்து மார்க்கெட் போக சொன்னா, மார்க்கெட் போகும்போது இந்த பையன் என்ன பண்ணனா, இப்படி போய் சுத்தி அந்த மார்க்கெட்டை சுத்தி இப்படி வந்தான், அது கடைசியில் அந்த ரோடு பார்த்தா திருவேங்கட முடியாம பிரதட்சிணம் பண்ற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னாலும் பகவான் வந்து ஆஹா பிரதட்சிணம் பண்ணானே அப்படின்னு அவனுக்கு அந்த புண்ணியத்தை தந்துரு. அப்படி பரிணத பகுச்சத்மா, அப்படி பல எதிர்ச்சியாகவும் எதேச்சியாகவும் எங்கேயோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான், திருமலைக்கு வழி எப்படி அப்படின்னா இதா திருமலைக்கு இப்படி போங்க அப்படின்னு கை காட்டுறானா, எனக்கு நான் நாஸ்திகன், திருமலையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்க பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது எனக்கு தெரியாது, பகவான் பத்தி எனக்கு இல்ல, யாரோ ஒருத்தர் ரோடு காட்டுற கை காட்டினேன் எனக்கு திருமலை பக்கமாக திரும்பினா அவனுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்துரு. ஏதோ கோர்ட்டு கேஸ் இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு நான் போறேன், ஸ்ரீரங்கத்துக்கு போய் கோர்ட்டு ஏதோ ஒரு கேஸுக்காக போறேன், அங்க போறேன், அங்க ரங்கநாதனுடைய கோவில் அந்த தரிசனம் மாறுது அப்படின்னா அது ஒரு புண்ணியத்தை கொடுத்துருது. அப்படி இல்லாம ஒரு ஒரு ஒரு புண்ணியத்தை பார்த்து தயாதேவி அவனுக்கு அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணி அனுகிரகம் பண்றா இல்லையா. இதெல்லாமே பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பத்மாசகாய தயே ஸ்வயம், தாயாரோட சேர்த்து இருக்கிற பெருமாள் அந்த பெருமாளுடைய தயையே ஸ்வயம், நீயேதான காரணம். ஏதோ ஒரு யாதிர்ச்சிக்க சுகிருத்தம் அது எங்களுக்கு தெரியாம இருந்தாலும் அதையும் நீ பார்த்து தேர்ந்தெடுத்து இவன் புண்ணியம் பண்ணான்னு இவனுக்கு இதே மாதிரி சத்மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னு நீ கொடுக்கற இப்பேற்பட்ட இது இருக்கு இல்லையா, இதனாலதானே எங்களுக்கு தெரிஞ்சது. இல்ல நாங்க பண்ற புண்ணிய பாவத்துக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி கொடுத்துருந்தா எங்களால என்னைக்குமே கரையேற முடியாது அப்படின்னு பிரதிசசி நிஜாபிப்ரேதம் நக பிரசாம் யதபத்ரபா அப்படின்னு உன்னுடைய அபிப்பிராயமா, இதுதான் உன்னுடைய அபிப்பிராயம், எங்களை போல இருக்கிறவர்களுக்கும் நீ இப்பேற்பட்ட கருணை பண்றியே, அப்ப எல்லாரும் கேட்க மாட்டாளா, அவன் ஏதோ ஏதோ திருப்பதினு சொன்னான், அவன் வந்து புஷ்கரணியில குளிக்கணும்னு வரல, எங்கோ குளிக்கிறோன்னு வந்தா அது புஷ்கரணி ஆயிடுச்சு, இப்பேற்பட்டவனுக்கெல்லாம் நீ இந்த புண்ணியத்தை தரியான்னு எல்லாரும் கேட்கறான், உனக்கு இதுக்கெல்லாம் பிரசாம் யதபத்ரபான்னு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா கூட தயாதேவி சொல்றாலாம் இல்ல, அவனுக்கு அப்படியாவது அவன் பண்ணானேன்னு அந்த வியாஜத்தினாலே அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு தாயார் சொல்றாளே. அப்படி இதுக்கு கூட இவன் இதுக்காக நீ இவனுக்கு அனுகிரகம் பண்ணியா அப்படின்னு, அது யாருக்காக யார் என்ன கேள்வி கேட்டுருவாளோன்னு அதுக்கெல்லாம் பயப்படாம அந்தந்த வியாஜத்துக்காக வச்சு இவனை எப்படியாவது அனுகிரகம் பண்ணி அவனை கரையேத்தனம் நடக்கிறதுதான் தயாதேவியுடைய குணம் அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கேட்டதெல்லாம் கொடுப்பவன் பகவான் அப்படின்னாலும் அந்த கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவனையும் மோட்சத்தை கேட்க வைக்கிறார், ஒவ்வொன்றாக அவனுடைய படி ஏத்துறாரு இல்லையா, அதுவுமே தயாதேவிதான் காரணம். அனு அதிவிதி சிவைர் ஐஸ்வர் ஆத்மானுபூதி ரசைர் ஜனான் அஹுதயம் இப்போஹச்சித்யை ஷாம் அசங்கத சார்தினி த்ரிஷித ஜனதா தீர்த்தஸ்நான கிரபக்ஷபிதை நசாம் விதரசி தயே வீதா தங்கா விஷாத்ரி பதே பதம் அப்படின்னு. அதிவிதி சிவை, விதி அப்படின்னா பிரம்மா, சிவன் அப்படின்னா சிவம் கைலாசாதிபதி, இவாளுக்கு எல்லாமே அப்பேற்பட்ட பதவியை கொடுத்தது பகவான். அப்படின்னா யார் என்ன கேட்டாலும் கொடுப்பேர், ஆனா யார் என்ன கேட்டாலும் பகவான் கொடுப்பேர் அப்படின்னா கூட பகவானுக்கு ஆசை இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, விதரசி தயே வீதா தங்கா விஷாத்ரி பதே பதம், ஆனா அவன் பரமபதத்தை கொடுக்கணும் தான் இருக்கான். அஹிர்தயம் இப்போஹ சத்யேஷாம் அஹிர்தய, அந்த ஹிருதயம் இல்ல, என்ன இது கேட்கறான், எங்கிட்ட போய் இதை ஒரு ராஜா கிட்ட போய் கஷ்டப்பட்டு ராஜாவை பார்த்து எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் நாளைக்கு பேனா வாங்கிக்கணும்னு கேட்டா அந்த ராஜாக்கு எப்படி இருக்கும். அது இங்க ஒத்தம் வரவன் என்ன கேட்பா, 10 ரூபாய்க்காக இவன் இவ்வளவு தூரம் வந்தானா, என்ன எதுக்கு இது அப்படின்னு அவன் கேட்பான் இல்லையா. எங்கிட்ட போய் இதா கேட்கறது, அதை பக்கத்தில் போய் யாருக்கிட்டே அவன் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது பகவான் கிட்ட வந்து இவா ஒவ்வொன்னு கேட்கறான். அது என்ன இருந்தாலும் பகவான் சரி கொடுக்கிறது, அது பிரம்ம பதவியா இருந்தாலும் கைலாசாதிபதி அந்த பதவி வேணும்னாலும் ஐஸ்வர்ய ஆத்மானுபூதி ஐஸ்வர்யம், எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் கேட்டாலும் ஆத்மானுபவம், ஆத்மானுபவத்திலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவா அவளுக்கும், பரமாத்மா அனுபவம் இல்லாம ஆத்மானுபவத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் அந்த ரசத்தெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி இதை கொடுத்துடலாம், ஆனா அடுத்த வாட்டி இவன் வரும்பொழுது இதை விட இவனுக்கு வசதியான எது எதுனா பகவான் மோட்சத்தை கேட்கணும் அப்படின்னுக்காக அவர் எதிர்பார்த்துண்டு தனக்கு பூர்த்தி ஆசை இல்லைன்னாலும் அதை கொடுத்து அவனை அடுத்தடுத்து நிறைவேற்றி அவனை வந்து அடுத்த இதுக்கு ஆசையை வர வைக்கிறதுக்காக பகவான் இதெல்லாம் பண்றார் அப்படின்னு. இதுக்கு அற்புதமாக ஒரு உதாரணம் சொல்றான், ஒரு குழந்தை அழுதுண்டே இருக்கு, திடீர்னு வந்து எனக்கு பலூன் வேணும் பலூன் வேணும்னு அழுது, மிட்டாய் வேணும் அப்படிங்கிறது, அம்மா சொல்றான் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு ஆகாதான்றான், ஓன் அழுது, சரி என்ன பண்றது, சரி போ அப்படின்னு மிட்டாய் வாங்கி கொடுக்குறா, கொஞ்சம் தூரம் போறது எனக்கு பலூன் வேணும்ன்றது, சரி என்ன பண்றது பலூன், 2 பலூன் வாங்கி கொடுக்குறா, கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த குழந்தை எங்கேயோ தப்பிட்டு இருந்தது, அம்மா அப்பா ஏதோ பக்கம் போயிட்டா, குழந்தை ஏதோ ஒரு பக்கம் போயிடுதுன்னா கூட்டத்துல மாட்டின்னு குழந்தை ஓன் அழுது அம்மா வேணும் அம்மா வேணும்னு. அப்ப ஒருத்தர் கூட்டின்னு வந்து இதே ஏண்டா அழுற, நான் உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், மிட்டாய் எல்லாம் இப்ப வேணாம் எனக்கு அம்மா அப்பா தான் வேணும்னு. இன்னும் கொஞ்ச நாள் திருப்பி என்னடா நான் உனக்கு 4-5 பலூன் வாங்கி தரேன், பலூன்லாம் வேணாம் எனக்கு அம்மா அப்பா தான் வேணும். ஏன்னா முதல்ல தெரியல, அம்மா அப்பா பக்கத்துல இருக்கும் பொழுது அவளுடைய வேல்யூ தெரியல, அவ இல்லாத போது தெரியறது இல்லையா. அப்ப வந்து பகவான் கிட்ட நம்ம வந்து முதல்ல முதல்ல தனம் வேணும் அப்படின்னு கேட்கறோம், உத்தியோகம் வேணும் அப்படின்னு கேட்கறோம். கொஞ்ச நாள்ல பகவானும் அதை பூர்த்தி பண்றாரு, கொஞ்ச நாள்ல பகவான் உடைய தேய இல்லாம இனிமே இதெல்லாம் சேச்சா இதெல்லாமா கேட்டுணும், பகவானே நம்மளோட இருக்கணும், பகவானுக்கே எப்பயும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிற ஆசை, அந்த ஆசையும் பகவானே தருவேர் அப்படின்னு. அங்க வந்து சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது த்ரிஷத ஜனதா தீர்த்த ஸ்நான கிரப க்ஷபிதை நசாம் அப்படின்னு, ஒருத்தன் வந்து தேகம் தேகத்துக்காகவும் ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு, ஒரே வேர்வையாக இருக்கு அப்படின்னு, ஒரு இங்க திடீர்னு ஒரு ஜலாசயத்தை பாக்குறான், அங்க போய் குளிச்சுட்டு தீர்த்தத்தை சாப்பிடலாம் அப்படின்னு குளிக்கிறான். கடைசியில அது பார்த்தன்னா அது திருவேங்கடமுடியானுடைய திருக்குளமாக இருக்கு. அப்போ அது என்ன பண்றது, அவனுடைய அந்த குளத்துல குளிச்சதுனால அவனுடைய பாபத்தையும் போக்குறது, அவனுக்கு தாகத்தையும் போக்குறது. அதனால இந்த இந்த சில சில சின்ன சின்ன காரணங்களுக்காக பகவான் கிட்ட வந்தாலும் தன்னுடைய பாபங்களையும் போக்கி அவர் அந்த உயர்ந்த இதை கேட்கிறார் அப்படின்றது தான் பகவான். அப்பேற்பட்ட அவ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில உண்மைக்கே கைங்கரியம் பண்ணணும், எனக்கு இனிமேல் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்றப்போ, ஆஹா இத்தனை நாளா இதுக்காக தானே நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்றதையும். அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலையும் கொடுக்காம போயிட்டா அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஹா இப்ப இவர்கிட்ட கேட்டா கிடைக்காது அப்படின்னு போயிடுவார். அந்தந்த தேவதைகள் கிட்ட போய் கேட்கலாம், அந்தந்த தேவதைகள் அவள் என்னென்ன பலனோ அதுதான் கொடுப்பான், அந்த பலனை ஒசத்தி திருப்பி மோட்ச பலன் கேட்கறதுக்கு அவளால கொடுக்கவும் முடியாது, அதுக்கான எண்ணமும் அவளால வரவேற்க முடியாது. ஆனா பகவான் நம்ம ஏதோ சின்ன சின்ன பலன்களுக்காக போனாலும் அந்தந்த பலனையும் நிறைவேற்றி மோட்ச பலனையும் கேட்க வைத்து கொடுப்பவர் அப்படின்றது இங்க சுவாமி தேசிக்க நீங்க அற்புதமான மங்களாசாசனம். மேல்கொண்டு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.